రామానుజతయః పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతరేషికం లక్ష్మీనాథతమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజైగ్మరుగ్మ వ్యామోహతస్థలితరాణి త్రినాయమేన అస్మద్గురోర్భగవతో శ్రేక సింధో రామానుజస్య శరణం శరణం ప్రపద్య మాతా పితా యువతే స్తనయా విభూతి సర్వం యదే వనియమేన మదన్వయానామాద్యస్య న కులపతే రకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీకళం ప్రణమామి మూర్ధ భూతం సరస్ మగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తి సారకులశేఖర యోగి వాఘాన్ భక్తాంగ్రి రేణుపరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణతోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథారి కవితార్కే కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమవాచమివాం ప్రసూక్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంనా అన్యాశాస్త్రచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథిత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణాథిత్రాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్షలక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాహదీశేఖరం భక్త్యా శ్రేయామో గురుం నవ్యవాగీర యోగేంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వాంతరార్యం భజామ స్వాత్మ సంపదం. సభాయ నమః. తిరుప్పావయిల இன்று 10வது பாசுரம் நோற்றுச் சுவர்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தினாலே சித்த சாதனை அப்படின்னு சொல்லக்கூடிய கிருதகிருத்தியத்துவம் சொல்லப்படுறது. அதுவும் ரொம்ப அழகான விஷயம். இது பெரிய தர்மம். இந்த கிருதகிருத்தியத்துவம்ன்றது ரொம்ப பெரிய தர்மம். நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மத்தை நாம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். செஞ்சு முடிச்சுட்டா ஒரு விசாரமும் இல்லாம இருக்கலாம். பகவான் நம்மளை கண்டிப்பா ரட்சிப்பான். நாம பண்ண வேண்டிய காரியத்தை முடிச்சவாளா இருந்தால்தான் பெருமாள் நம்மளை ரட்சிப்பான். அப்படி இந்த இப்ப எழுப்பப்படுற தோழியானவள் இதை நல்லா தெரிந்து கொண்டவள். பெருமாளை தேடி எல்லோரும் ஓடினாள். ஆனால் இவள் பெருமாள் தன்னை ஓடி வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னிடத்திலே வருவான் நினைச்சிட்டு இவள் படுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாத்தையுமே நன்றாக செய்து முடித்தவள் இவள். யோகசாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவான், சிகீரிஷா நிவர்த்திஹி அப்படின்னா, கர்த்தவியம் சர்வம் கிருத்தம் இதோபி கர்த்தவியம் கிமபி நாஸ்தின்னு அர்த்தம். செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது, இனிமேல் செய்ய வேண்டுவன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் இந்த பாசுரம் சொல்லப்படுறது. அவளும் இந்த விஷயத்தை மனசில் நினைச்சிட்டுதான் அவள் உள்ள படுத்துட்டு இருக்கிறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலா கிருத்ய புங்கே கோதாதஸ்யே நமயிடமிடம் புயே வாஸ்து பூயஹாம். அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தவிடக்கூடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் ஆற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாரார் நாற்றத் துழாய் முடினாராயனன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தினால நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் அப்படின்னு ஒரு சம்போதன பிரதமா இருக்கு. அருங்கலமே அப்படின்னு ஒன்னு இருக்கு. இந்த ரெண்டுமே ரொம்ப வசதியான வார்த்தைகள். இதுல அருங்கலமே அப்படின்றது ரொம்ப வசதியான வார்த்தை இல்லையா. இந்த பாசுரத்தில் எழுப்பக்கூடிய பெண் அதுவும் சில விஷயங்கள் இருக்கும், சில ஆபரணங்கள் இருக்கும், அதை கண்டிப்பா நாம போட்டுண்டே ஆகணும்னு இருக்கும். அத மாதிரி போட்டுக்கக்கூடிய ஆபரணம் போன்று இருக்கக்கூடிய பெண்மணியேனு அந்த நாச்சியார் அவளை அந்த பெண்ணை எழுப்புறான். அப்போ அவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு அர்த்தம். அவளை விட்டுட்டு நம்மளால மேல போக முடியாது, அந்த அளவுக்கு அவள் வசதியானவள் அப்படின்னு அர்த்தம். நோற்று சுவர்கம் போகின்ற அம்மனாய், நோற்று செய்ய வேண்டிய உத்தமமான கர்மானுஷ்டானங்களை நல்லா பண்ணி முடிச்சவன் அர்த்தம். சுவர்க்கம் இல்ல, இந்த இடத்துல சொர்க்கம்னு சொல்றது, சொர்க்க சப்தத்துக்கு இந்திரலோகம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்க போனாலும் மறுபடியும் நமக்கு பிறவின்றது உண்டு. எந்த இடத்துக்கு சொர்க்க லட்சணம் சாஸ்திரத்துல சொல்றா, என்ன துக்கேன சம்பின்னம் நசகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோ உபநீதஞ்ச தத்பதம் சொபதாஸ்பதம் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன துக்கேன சம்பின்னம், எந்த இடத்துல துக்கம் அப்படின்றதே இருக்கவே இருக்காதோ, துக்கம்ன்றதையே நாம அனுபவிக்கவே மாட்டோமோ, திரும்பி வரவே மாட்டோமோ, துக்கம்ன்ற சொல்லையே நாம கேட்க மாட்டோமோ, நச்ச கிரஸ்தம் அனந்தரம் மறுபடியும் அதை பற்றி கொள்ள மாட்டோமோ, அது சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திரலோகம் கண்டிப்பா சொர்க்கம் ஆகாது. ஏன்னா இந்திரலோகத்துல நாம புண்ணியம் பண்ணது குறைய புண்ணியம் பண்ணத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம பலனை அனுபவிச்ச பிறகு, நாலு நாள் இந்திரனுடைய சிம்மாசனத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறான், நாலு நாள் கழிச்சு அந்த புண்ணியம் குறைஞ்சு போயிடும், வேற ஒரு இந்திரலோகத்துல வேற ஒரு காரியம் இருக்கும், அதை பண்ணலாம். இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் பண்ண பிறகு இந்திரன் நம்மளை கீழே தான் தள்ளி விடுவான், போய் பூலோகத்துல போய் பெறன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அங்க போயிட்டு வந்தாலும் மறுபடியும் பிறவியானது உண்டு இந்திரலோகத்துல. இந்த கால சக்கரத்திலேயே நாம திருப்பி திருப்பி திருப்பி சுதந்திருக்கணும். எங்க போனா நமக்கு மறுபடியும் பிறவி கிடைக்காதோ அந்த இடம் தான் சொர்க்கம் இல்லையா. சீதா பிராட்டி ராமாயணத்துல சொர்க்கம் அப்படின்றதுக்கு அழகாக ஒரு அர்த்தம் சொல்றா, எஸ்துவயா சக சொர்க்கோ நிறையோ எஸ்துவயா வினா இல்லையா, நிறையா எஸ்துவயா வினா எஸ்துவயா சக சொர்க்கா, உன்னோட நான் காட்டில் இருந்தால் கூட உன்னோட இருக்கணும் அது எனக்கு சொர்க்கம், உன்னோட இல்லாத இடம் இருக்கு இல்லையா அது அயோத்தியா இருந்தா கூட நடக்கும் அப்படின்னு பெருமாளை அப்படின்னு பெருமாளை பார்த்து அவ சொல்றா. இதைத்தான் நாமளும் புரிஞ்சுக்கணும். பெருமாளோட கூட இருந்தாலும் அது சொர்க்கம், பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் அது நடக்கும் இல்லையா. இந்த பூமண்டலத்தில் நாம இருந்து இருக்கோம், இது நரகப்பிராபியமான ஒரு வாழ்க்கை, இதுல ஆனந்தமே கிடையாது. பாட்சிகார சாதித்தா போல அல்ப அஸ்திர பலத்வாத் அப்படின்ன மாதிரி அல்பாஸ்திர பலத்துவத்தோட உடையது இது. ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு நாளும் நமக்கு பிரயோஜனமே படாது, அது உண்மையான வார்த்தை கிடையாது. துக்கம் மிஸ்ருத்தமா இருக்கக்கூடிய இந்த ஜகத்துல நாம பரிபூர்ணமாக உழண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ எப்படி நாம வந்து இந்திரலோகத்தை போய் நாம எப்படி சொர்க்கம்னு சொல்லுவோம் இல்லையா. பெருமாள் ஒருவன் தான் பரமார்த்தம் இல்லையா. அந்த பரமார்த்தமா இருக்கக்கூடிய அந்த பொருளை நாடிதான் நாம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. சாதாரண அர்த்தம் பரமார்த்தமா ஆகவே ஆகாது. பரமார்த்தம்னா பரம மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து. அப்போ சாதாரணமா சின்ன சின்னதெல்லாம் இருக்கிறதுலாம் வந்து மோட்சத்தை தராத வஸ்துக்கள்லாம் நமக்கு வந்து பரமார்த்தமா ஆகாது. அர்த்தோபி அனர்த்தாயத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு சாஸ்திரத்துல. அர்த்தம் இருந்தால் எல்லாரையும் விசேஷமா கொண்டாடுவோம் நம்ம. அது போச்சு, எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பத்தினி கூட சீருவாளாம் இல்லையா, புத்திரன் கூட நம்மள பார்க்காம போயிடுவான் அப்படின்னு இப்படி பலவிதமான ஹிம்சைகள் இருக்குன்னு அர்த்தோப்பி அனர்த்தாயத்தே அப்படின்னு சொன்ன. சரி, அன்னம் பரமார்த்தமாகுமா அப்படின்னா அன்னம் பரமார்த்தம் ஆகாது. ஏன்னா ஜுரம் வந்துருச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப எது பரமார்த்தமா ஆகும் அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றார், பரமார்த்த ஸ்துதிர் அன்பகம் பிரபன்னைஹி அப்படின்னு சொல்றார் இல்லையா. பரமார்த்த ஸ்துதியில எது பரமாத்மா? பரமாத்மா ஒருவனே பரமார்த்தம், அவனை அடைவதே சொர்க்கம், அவன் இருக்குமிடமே சொர்க்கம் அப்படின்னு சுவாமி தேசிகன் நம்ம காட்டுறார். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவாஹ அப்படின்னு ஒரு வார்த்தை புருஷ சூக்தத்துல இல்லையா, எந்த இடத்துல நித்திய சூரியர்கள் நின்று கொண்டு பிரதிதினம் அனவரத்தமும் பெருமாளை சேவிச்சிருக்காளோ அதுதான் சொர்க்கம், அதுதான் மோட்சம்னு ஏற்படுறது. புகுகின்ற அம்மனாய், அப்ப புகுகின்ற அம்மனாய்னா சொர்க்கத்துக்கு உண்டான காரியம் எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, எல்லாவற்றையும் நீ நன்னாவதான் பண்ணிட்ட, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை, அதனால நீ ஆனந்தப்பட்டிருக்க. ஆனா நாங்க ஆரம்ப தசையில தான் இருக்கோம் இல்லையா, வசந்த மோட்சத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், நீயோ உத்தமமான அதிகாரி, இந்த அதிகாரி எங்களோட வந்து சேர்ந்தால் எங்களுக்கு ஒரு நாங்க எதை எதிர்பார்த்து இந்த நோன்பு நோக்கிறோமோ அது கிடைக்குமே அப்படின்னு சொல்றான். மாற்றம் தாராரோ, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசல திறக்கல, வாசலை தான் திறக்கல, கொஞ்சம் வாயையாவது திறக்கூடாதா அப்படின்னு சொல்றான். உடனே அவ சொல்றா, உள்ள இருக்கிறவோ நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் கிருஷ்ணன் எல்லாம் அனுபவிச்சுட்டு இல்ல, அவன் இங்க வரவும் இல்லை இல்லையா, என்ன தயவு செய்து ஹிம்சை பண்ணாதீங்கோ, இங்கேருந்து கிளம்புங்கோ அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்றான். அதுக்கு பதில் சொல்ற, பெருமாள் வரலன்னு சொன்னா யாரா நம்புவாளா, நீ அவனை அனுபவிக்கலன்னு சொன்னா யாரா நம்புவாளா, நீ சொன்னா நாங்கள்லாம் நம்பிடுவோமா இல்லையா, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு உண்டு எப்படின்னு தெரியுமா? தேசிக வியாக்கியானத்துல பெரிய வியாக்கியான எடுக்கிறார், கோயில் சந்தை ஒழிக்க போமோ, கோயில் சாந்தை ஒழிக்க போமோ, கோவிலுக்கு போனா அமைதியா வரமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு வாசனை நமக்கு நம்மளை இழுக்கிறது, ஒரு கம்முன்னு ஒரு வாசனை அது நம்மளை இழுக்கிறது. அப்ப கஸ்தூரி ரங்கன் பரிமள ரங்கன் அப்படின்லாம் பெருமாளுக்கு பேர் வைக்கிறோம். கோவிலுடைய கர்ப்ப கிரகத்துல நுழைஞ்சா ஒரு அழகான வாசனை, அந்த வாசனை யாராவது ஒழிக்க போமா, ஒழிக்க பாப்போமா? அப்ப கோயில் சாந்தை ஒழிக்க போமோ, அந்த மாதிரி பரமாத்மா அந்த ஆத்துல இருந்திருக்கான்றது அந்த வாசனையினால தெரியறது. என்ன வாசனை அப்படின்னா அது காட்டி கொடுத்துருத்து. என்ன வாசனை? நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள். நாற்ற துழாய் முடி இல்லையா, இந்த திருத்துழாயுடைய மனம் அப்படியே பயங்கரமா கமகமான் இருக்கு, துளசி வாசனை வீசறது, அந்த பகவான் வந்துட்டு போனான்றத அந்த வாசனை நமக்கு காட்டுறது, அந்த அடையாளம், பெருமாள் வந்து போனதுக்கான அடையாளம் தானே அது இல்லையா. பகவானுக்கு ரொம்ப வசந்தது எது அப்படின்னா துளசி, அதனால்தான் துளசியை பறிக்கும் பொழுதும் ஜாக்கிரதையா பறிக்கணும்னு சொல்றான் இல்லையா. பெருமாள் பேர்ல எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு துளசி பேர்லயும் மதிப்பு வைக்கணும்னு இருக்கு. திருத்துழா இடத்துல நாம அபச்சாரப்பட்டால் பெருமாள் இடத்துல பயங்கர பெருமாளுடைய நிகிரகத்துக்கு நாம ஆளாயிடுறோம். பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டா கூட அவன் சகிச்சுக்கிறான், ஆனால் திருத்துழா இடத்துல அபச்சாரப்பட்டால் அவனால சகிச்சுக்கவே முடியாதுன்னு. துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவ பிரியே, அழகான ஸ்லோகம். இப்ப துளசியை பொறிக்கிறப்போ ஜாக்கிரதையா பொறிக்கணும், இந்த மாதிரி வேண்டிட்டு பொறிக்கணும்னு இருக்கு இல்லையா. இந்த நாள்ல பொறிக்கணும், இந்த நாள்ல பொறிக்க கூடாதுன்னா இருக்கு. அதுவும் இத சொல்லும்பொழுது வைகுண்டத்துல துளசி இருக்கு, வைகுண்டத்துல கூட துளசி இருக்கு. பரித பதிதைஹி பதமானைஹி பாதபஸ்தைஸ்த நானா கந்த வர்ணைஹி திவ்ய புஷ்பைஹி சோபமானைஹி திவ்ய புஷ்ப உபவானைஹி உபசோபிதே அப்படின்னு பாஷ்யக்காரர் வைகுண்ட கத்தியத்துல சாதிக்கிறார். வைகுண்டத்துல புஷ்ப செடிகள் இருக்கு, துளசி செடிகளும் இருக்குன்றா. நான் கந்தே அர்ச்சிட்டே துளசிகா துளசிகா பரேன தஸ்யா யஸ்மின் தபஸ்சு சுமனசா பகும் ஆனயந்தி. பெருமாள் மகாலட்சுமியுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு உத்தியானவனத்துல சஞ்சாரம் பண்ணுவானா? அது எப்படி இருக்கும்னா, பத்து செடிக்கு நடுவுல ஒரு துளசி செடி, மறுபடியும் பத்து புஷ்ப செடிகள், அப்புறம் ஒரு துளசி செடி. இப்படி பரமாத்மா லக்ஷ்மியினுடைய திவ்ய கரத்தை பிடிச்சுன்னு போற சமயத்தெல்லாம் இந்த துளசியானது எல்லா இடங்கள்லயும் கண்ணு தெரியும்ன்றார். துளசி மகாத்மியம் அவ்வளவு ஒரு வசதி, எல்லா ஆத்துகள்லயும் கிரகத்திலயும் துளசியை வச்சிருக்கார். துளசி செடிய துளசிய ஸ்திரீகள் பறிக்கவே கூடாது ஒரு காலத்திலையும். ஸ்திரீகள் பறித்து அதை புருஷர்கள் அர்ச்சனை பண்ணால் அந்த கிரகத்துல ஒரு வருஷத்துக்குள்ள பெரும் அழுகை குரல் கேட்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால ஸ்திரீகள் துளசி பூஜை பண்ணலாம், ஆனால் துளசிய கையால பறிக்க கூடாது அப்படின்னு, செடியிலேருந்து பறிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. துளசிய சில நாட்கள் பறிக்க கூடாதுன்னு சொல்றார். துவாதிசனிக்கு பறிக்க கூடாது, சாயங்காலத்துல பறிக்க கூடாது, பிராத்த காலத்துல பறிக்க கூடாது, இந்த மாதிரிலாம் கால அவகாசம் போட்டு சொல்றா இல்லையா. அதுவும் துளசி எத்தனையோ துளசிகள் இருக்கு, அதுல கிருஷ்ண துளசி ரொம்ப வசதியானது, பெருமாளுக்கு அது ரொம்ப இஷ்டம் இல்லையா. கிருஷ்ண துளசிய இதழுக்கு மேல விதைகளோடு சேர்த்தாப்புல பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிச்சோம்னா பெருமாள் அதை பரம போக்கியமா அனுபவிக்கிறானா இல்லையா. அதாவது பரமாத்மா தன்னுடைய மார்புலையும் திருவடியிலையும் சிரசுலையும் எல்லா இடங்கள்லயும் துளசியை தரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. எல்லா இடத்துலயும் பாருங்க, பெருமாள் கோவில்ல தான் துளசி விற்கிறா இல்லையா, பெருமாளுக்கு வசந்ததுன்னு அவள் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஆனா பெருமாள் கோவில்ல துளசியானது விற்கப்படுறது. சரி, நாற்றத்துழாய்முடி ராமாயணத்துல ஒரு அழகான கதை இருக்கு. இது ரொம்ப பெரியவாழ் வியாக்கியானத்தில் எடுக்கிறார், அப்பப்போ எடுக்கக்கூடிய கதை தான், ரொம்ப அழகான கதை. ராமன் பட்டாபிஷேகம் ஆகி அயோத்தியில் இருந்தான்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் வெளியில போயிருந்தார் பெருமாள். அப்போ பெருமாளுடைய மித்திரன் பூரிகீர்த்தி அப்படின்றவர் வந்திருந்தார். பெருமாள் அச்சொல்லியோ நிறைய சிநேகிதனும் கூட, நிறைய புஷ்பங்கள், நிறைய பழங்கள், நிறைய விதவிதமா ராமனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் கூட கூடையா எடுத்திருந்தார். அப்போ ஆத்துல பிராட்டி பாத்திரம்தான் இருந்தா, அவ அது எல்லாத்தையும் அவ வாங்கி வச்சிருந்தா. புஷ்பங்கள் எல்லாத்தையும் மாலையா சூட்டி தெய்வத்துக்கு சமர்ப்பிச்சாள், அதாவது தன்னுடைய ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சாள். சூரிய பகவானுக்கும் சமர்ப்பிச்சுட்டு தானும் பூக்களை சூடிந்தா. பழங்களை எல்லாத்தையும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா. ராமனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருந்தா. ராமன் வந்தான், சீதை அலங்காரத்தோடு நிக்கிறத பார்த்து என்ன சீதை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். ஒண்ணுமில்லை, தங்களுடைய சிநேகிதர் பூரிகீர்த்தி வந்திருந்தார், அவர் அனுப்பிய பதார்த்தங்கள் தான் இதெல்லாம், அவர் அனுப்பிய பூக்கள்லாம் பெருமாளுக்கு வச்ச போக மிச்சம் நான் வச்சுட்டு இருக்கேன். சரி, ராமன் ஒண்ணுமே பேசவே இல்லை. கொஞ்ச நாள் ஆச்சு, துவாரிசி வந்தது. துவாரிசி விரதம் எல்லாரும் அனுஷ்டிச்சாள் இல்லையா. பெருமாள் ராமன் ஜபம் பண்ணிட்டு இருந்தார். சீதா பிராட்டி துளசி பூஜைகளை துளசியை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருந்தாள். இப்போ நாரதர் துவாரிசி அன்னைக்கு ஒரு பிரம்மச்சாரி வர்றாருன்னு சொல்லி நாரதர் வந்தார். ராமன் பல நாட்டி சேவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயி இங்கேயே சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு நாரதரை பார்த்து சொல்றார். நாரதரும் ஜபம் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, நாரதர் ராமனிடத்துடைய பக்கத்துல வந்து நான் இன்னைக்கு இங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் தெரியலையே நடுங்கி போய் ராமன் நாரதருடைய திருவடியில விழுந்தார். இப்படி சொல்றீங்களே, இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கே இது இழுக்காச்சே, துவாரசி அன்னைக்கு வந்துட்டு வெறும் வயத்தோட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பெருமாள் நாரதருடைய காலில் மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் விழுந்துட்டே இருக்கார். ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க? நான் முதல்ல வரும்போது கிரகமானது பவித்திரமா இருந்தது, ஆனா இப்ப அந்த பவித்திரம் போயிடுத்து. சரி, எப்படி போச்சு? உன்னுடைய தர்ம பத்தினி இருக்கா இல்லையா, அவள் துளசியை பிரதட்சிணம் பண்ணப்போ துவாதசி அன்னைக்கு அவ புடவை முந்தான துளசியில பட்டு துளசி தளமானது அருந்து கீழே ஊந்துருத்து, அதனால துவாதசி அன்னைக்கு துளசியை பறிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. துளசியானது அறுபட்டு விழுந்தபடியினால இந்த கிரகத்தினுடைய பவித்திரமே போயிடுச்சு, பவித்திரம் போன ஆத்திரம் நான் சாப்பிட மாட்டேன். ராமன் நாரதருடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டான். இந்த மாதிரி நடந்துருத்தே, இதுக்கு பிராயசித்தம் இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு அழறான். பிராயசித்தம் இருக்குன்னா அத உன் தர்மபத்தினி தான் பண்ணணும், சீதா தான் பண்ணணும். சரி என்ன பண்ண சொல்லு போல். துளசியுடைய பக்கத்துல போய் நின்றுண்டு, நான் சுத்த பதிவிரத்தியா இருக்கும் பட்சத்தில் கீழே விழுந்த துளசி தலமே நீ யதாஸ்தானத்துக்கு போய் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி அவ்வளவுதானே, சீதா பிராட்டியுடைய பதிவிரத்தா தான் லோகத்துக்கே தெரியுமே, பாத்திவிரத்தான் லோகத்துக்கே தெரியுமே. அப்புறம் இருக்கிறப்ப இதுல என்ன பெரிய விஷயம் சரின்னு ஒத்துண்டான். சரி இதை பாக்கிறதுக்காக ஊரே திரண்டுருத்து வேற. உடனே சீதா போய் சொல்றா, நான் பதிவிரத்தையா இருந்தா துளசி தலமே நீ போய் மறுபடியும் ஒட்டிக்கணும்னு. ஆனால் அது ஒட்டிக்கவே இல்லை. அப்போ பதிவிரத்தா இல்லேன்னு ஆயிடுச்சு. ஓனு கதறி ஆயரா, நான் இப்படி பண்ணுவேன்னா மாதிரி கிடையாதுன்னு கதறி ஆயரா சீதை. உடனே நாரதர் சொல்றார், இப்போ பெருமாள் இல்லாத அன்னைக்கு பூரி கீர்த்தின்றவன் வந்து சில பதார்த்தங்களை கொடுத்துட்டு போனா அதை நான் உபயோகப்படுத்தினேன், அன்னைக்கு மாத்திரம் நான் பத்தினி இல்லை அப்படின்னு வேண்டிக்கேன். என்னைக்கு பூரி கீர்த்தி வந்து அந்த மாதிரி பண்ணானோ அன்னைக்கு மாத்திரம், என் ராமனுக்கு தெரியாமல் நான் வாங்கி வச்சுட்டனோ அன்னைக்கு மாத்திரம் நான் வந்து பாத்திபுரத்தியமானது எனக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்குன்னு சொல்லு அப்படி ஒட்டிருந்தவன். சரி சீத்தை போய் சொல்ற, பூரி கீர்த்தி பழம் அனுப்பிய அந்த நாள் மாத்திரம்தான், அந்த நாளை தவிர மற்ற எல்லா நாளும் பதிவிரத்தியா தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனேவே அந்த துளசி தலமானது போய் ஒட்டின்னு. உடனே அவ பார்க்கறாளா ஓன்னு அழறாளா சீத்தை. அதுக்கு நாரதா சொல்றாளா, அம்மா என் மேல தப்பு இல்லை, என்ன நினைக்காத, இதெல்லாம் ராமனுடைய நாடகம் அப்படின்னு சொல்றாரு அவர். ஏன்னா தன்னுடைய பர்த்தா ஊர்ல இல்லாத அப்போ ஸ்திரீகள் எதையுமே வாங்கக்கூடாது, பரபுருஷன் இடத்துல எதையும் வாங்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டது. சரி, எத்த துளசி காஷ்டாவந்தி தத்திர சந்நிகிதோ அருகின்னு ஒரு வார்த்தை, எந்த இடத்துல துளசி இருக்கோ அந்த இடத்துல பகவான் இருக்கான் அப்படின்னு தெரியாது இல்லையா. வாராயண முளை யாழிவள் வானோர் தலைமகனாம், சீராயின தெய்வனன்னோ இது தெய்வ தன்னந்துழாய், தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே அப்படின்னு சொல்லி திருவிருத்தத்துல சொல்றார் ஆழ்வார். அப்படி எல்லா கட்டங்களையும் போக்கக்கூடியது எடு அப்படின்னால் கண்டிப்பாக இந்த துளசிதான் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. திருவாயுமேல சொல்லும்பொழுது பெருமாளுக்கு உகந்ததுன்னு சொல்றார், தோளினை மேலும் நன்மார்பில் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான். எம்பெருமானுடைய திருவடி திவ்யமங்கல விக்கிரகத்துல, அதாவது எம்பெருமானுடைய திருமேனியில எல்லா இடங்கள்லயும் துளசிய சார்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதே இவரே சொல்றார் ஆழ்வாரே, வாராய் மடனஞ்சே வந்துமன் இவன்னன் சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி அப்படின்னு சிறிய திருமடல்ல சொல்றாரு. திருவாயுமொழியில அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதல் ஆர்க்கும் அரியானை கடிசேர் தன்னந்துழாய் இப்படிலாம் ஆழ்வார்கள் திருத்துழாவை பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க. நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால். துலாக்காவரி மகாத்மன்றது ரொம்ப வசத்தி இல்லையா, சாஸ்திரமே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஸ்ராத்தம்ன்றவா பார்வண ஹோமம் பண்ணும்பொழுது துளசி காஷ்டத்தை அக்னியில சேர்த்து பண்ணால் 1000 வருஷ காலங்கள் ஸ்ராத்தம் பண்ண பலனை அது கொடுக்கிறது. அந்த அளவுக்கு துளசிக்கு மகாத்மியமானது அந்த அளவுக்கு உண்டு. சரி இப்ப உள்ள இருக்கான நாற்றத்துழாய் முடி நல்ல கந்தம் வருதே நல்ல வாசனை வருதே அப்படின்னு கேட்டால் அது இல்ல, அவன் உள்ள இல்ல இல்லையா, வனத்துல துளசி இருக்கு அதனுடைய கனங்கமானம் தான் என் கமிழர தவிர ஆக்சுவலா அவன் இங்க இல்லவே இல்லைன்னு. சரி எப்படி சொல்ற அப்படின்னா, வேதத்துக்கே அர்த்தம் சொல்லக்கூடிய பாசுரங்கள் இல்லையா, அதனால ரொம்ப அழகா நிர்வகிக்கிறா பெரியவாள் இல்லையா. பெருமாள் உள்ள இல்ல, சரி சொன்னா எங்களுக்கு ஓனும் கதவை தர அப்படின்னா நான் கதவை திறக்கணுமா இல்லையா, நாராயணன் தான் சர்வவியாபி ஆச்சே, கதவை திறந்துதான் அவனை நீ சேவிக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாதே, எங்க பார்த்தாலும் இருப்பான் இல்லையா, திறக்காமலேயே உள்ள வருவான், திறந்துதான் உள்ள வருவான்ல, திறக்காம கூட அவன் உள்ள வருவான். அதுவும் ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு நரசிம்ம பெருமான் இல்லையா நம்மளால போற்றக்கூடிய பெருமாள், நம்மளே போற்ற பரிதரும் புண்ணியனால் அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் பெருமாள் இருக்கான். நாம எதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு கொண்டு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக விரும்பி ஏங்கி நிக்கிறானா, ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்தோதாரண பிரியா, நம்ம தினமும் சொல்றோமா இல்லையா, அவன் ஒரு ஸ்தோத்திர பிரியன் இல்லையா. பரைதரும் அப்படின்னால் கைங்கரியமாக புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். ஏச்ச வேதவித விப்ராக ஏச்ச அத்தியாத்ம வித ஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்ம சனாதனம் அப்படின்னு சொல்றா இல்லையா. சாதாரணமா இல்ல கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இவாள்லாம் ஆத்ம ஜானம் உடையவாள், அதனால இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் கூட இவாளுக்கு ஸ்பஷ்டமாவே பொருந்துருது இல்லையா. பறைதரும் இப்படியெல்லாம் சொல்லி கூட அவன் எழுந்துக்கவே இல்லை, அதனால திட்டன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அவன் எழுப்புறா. எப்படி எப்படி எழுப்புறா அப்படின்னா, பண்டொருநாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. கும்பகர்ணனை இந்த இடத்துல உதாரணமா சொல்றா, ஏன்னா தூக்கத்தையே வரமா வாங்கிட்டு வந்தவன் அவன். ஏகப்பட்ட பலம், அதுவும் சாதாரணமானவன் இல்ல அவன், பரமதுஷ்டன் கும்பகர்ணன். துஷ்டத்தனத்தையும் கொடுத்து ஏகமான பலத்தையும் கொடுத்து கடைசியில துக்கத்தையும் கொடுத்துட்டான் எம்பெருமான் கும்பகர்ணனுக்கு. அப்படி இந்த மாதிரி தூக்கத்தை மாத்திரம் பெருமாள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்பவுமே முழிச்சுட்டு இருந்தான்னா எவ்வளவு அக்கிரமம் நடக்கும். அதைத்தான் ஆச்சியார் சொல்றா இந்த இடத்துல, கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்னு சாதிக்கிறா. நம்ம பெருமாள் மனுஷர்களை சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டிச்சு நமக்கு நிறைய வியாதிகள்லாம் கொடுக்கறான். ஏன் அப்படின்னா நாம எகிரி துள்ளாம இருக்கணும்ன்றதுக்காக. இந்த மாதிரியான வியாதிகள்லாம் நமக்கு வரும்பொழுது நாம எவ்வளவு படுத்துறோம், எவ்வளவு அட்டகாசம் பண்றோம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாம கை தூக்கணும்னா பெருமாளுடைய கிருபை வேணும், நம்ம கால் நீட்டணும்னா பெருமாளுடைய கிருபை வேணும். அதனால எப்படி இருந்தாலும் பெருமாளுடைய ஒரு கடாட்சம், பெருமாளுடைய ஒரு ஆக்ஞம் இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ணவே முடியாது இல்லையா. நாம அகங்காரத்தோட இருக்கிறபடினால அகங்காரத்தை ஒடுக்கத்தான் பெருமாள் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையும் பண்றான். எல்லா பலமும் இருக்கலாம் கும்பகர்ணனுக்கு கூட இல்லையா, எல்லா பலமும் இருந்தும் கூட அவன் முழிச்சுட்டு இருந்தான்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் எப்பவும் அவனை தூங்கவே வச்சானா, கும்பகர்ண குலகிரி விதலன தம்போலி பூத நிசங்க கங்கபத்ரா. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் குலப்பர்வத்தம். அவன் சுலபமா எழுந்துருவானா அப்படின்னா எழுந்துட மாட்டான் இல்லையா. எப்படி எழுப்புறா அவன், பெரிய கடப்பாறையை போட்டு எழுப்புறா, கடப்பாறையால குத்தி குத்தி எழுப்புறார். அந்த மாதிரி எழுப்புனா கூட அவனால எழுந்துக்கவே முடியல இல்லையா. அதுவும் கம்பன் சொல்ற அழகா இந்த இடத்துல, ராமன் வால்மீகி ராமாயணத்துல கும்பகர்ணனை ஒரு விதமா காட்டுறார் வால்மீகி, கம்பராமாயணத்துல கும்பகர்ண வதைப்படலம்னு சொல்லியே கம்பன் அழகா காட்டுறான் இல்லையா. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வு எலம் இறங்குகின்றது இன்றுகான், எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு எழுதுறா கம்பன். தூக்கத்துக்குனே வரம் வாங்கிட்டு வந்தவன் கும்பகர்ணன், உன்னை எழுப்புறது எவ்வளவு கஷ்டம், இந்த ஒரே ஒரு தடவை எழுந்துரு, நீ எழுந்துட்டா ராமலட்சுமணால் ரெண்டு பேரும் இருக்கா, அவ ரெண்டு பேரும் அவளை சம்ஹாரம் பண்ணிட்டேன்னா, அவளை ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டேன்னா, நீ மட்டும் அவளை கதையை முடிச்சுட்டு நீ வந்து தூங்கினா உன்னை யாருமே எழுப்பவே மாட்டா, இல்ல வேற ஒன்னு பண்ணு, நீ போய் அவ கையால நீ மாண்டு போயிடு. அப்படி மாண்டு போயிட்டேன்னா இனி எழுந்துக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீ போயிடலாம், அதனால நீ போயிடுங்க. ரெண்டு பேருக்கும் போட்டி, கும்பகர்ணனுக்கும் இந்த ஆத்துல படுத்துருக்கவளுக்கும் போட்டி. சரி, ஓட்டத்திற்கு கப்பம் கட்டுவாரை போல அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் இல்லையா. போட்டி அப்படின்னு வந்துட்டா இது என்னது ஏதுன்னா பார்க்க மாட்டா இல்லையா, அப்படி ரொம்ப தீவிரமா யோசிப்பா. அப்படி கும்பகர்ணன் தோத்து போயிட்டான், தோத்து போனவா என்ன பண்ணுவா, தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தங்களுடைய சுபாவத்தை தனித்துவத்தை யாருக்காவது ஒருத்தர் ஜெயிச்சவாள்கிட்ட கொடுக்கணும். அப்ப ஜெயிச்சு நீ ஜெயிச்சுட்டியே, அதனால உங்ககிட்ட கொடுத்துட்டாளான்னு கேக்குறான் கும்பகர்ணன். தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய், அவ்வளவு சோம்பேறித்தனம் இல்லோ சொல்லி நீ இன்னும் கதவை திறக்கலையே, இவ்வளவு சோம்பேறித்தனமா. சரி, உள்ளர்களோட கோபம் வந்துட போறதேன்னு யோசிச்சா அருங்கலமே அப்படின்னு கூப்பிட்டா. இப்ப ஏற்பட்ட சத் பாத்திர நீ, உன் பேச்சு நட உட பாவனை எல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமே, நீ இந்த கோட்டியில இல்லாம இருந்துட்டா அது நல்லா இருக்குமா, அதனால தேற்றமாய் வந்து திறவேலோர் அம்பாவாய், தேற்றமா வரணும். உள்ள படுத்துருக்க நீ தேற்றமா வரணும், எப்படின்னா ஏதோ தாரை வந்தாலே லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி வரக்கூடாது, சதசுக்கு யோக்கியமா வரணும், அப்படி வரணும்னு கிற தாரை வந்தா போல வராதே அப்படின்னு. இந்த பாசுரத்தினால பேயாழ்வார எழுப்புறாமல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒன்பதாவது பாசுரத்தினால அனந்தலோ அப்படின்னு சொன்னான், உன் மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோன்னு சொன்னான். இந்த பாசுரத்துல ஆற்ற அனந்தல் உடையாய் அப்படின்றா, போன பாசுரத்துல சோம்பல் அப்படின்னு மாத்திரம்தான் சொன்னான், இந்த பாசுரத்தினால பெரும் சோம்பல் அப்படின்றா. இதுல ஒண்ணு தெரியறது, போன பாசுரத்தில் எழுப்பப்பட்டவர் திருமழிசை ஆழ்வார், இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறவர் பேயாழ்வார். திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பேயாழ்வார், ஆகையினால இந்த பாசுரத்தில் பேயாழ்வார் எழுப்பப்படுறான். பொய்கைமணி பூதத்தார் பேயாழ்வார் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி முதலாழ்வார்கள் மூன்று பேர்கள், அதுவும் அழகாக வெண்பாக்கள் எல்லாம் பாடினவர்கள். எல்லா பாட்டுமே ரமணீயமான விசேஷ அர்த்தங்களை கொண்டது. சுவாமி தேசிகனே பாட்டுக்குரிய பழையவர் மூவர் அப்படின்னு பாட்டுக்கே அதிகாரிகளாக இந்த மூன்று பேர்களை தான் சுவாமி தேசிகன் ஏற்றுருக்கார். அப்படி இவர்களுடைய பாசுரங்கள் ரொம்ப வசந்த பாசுரங்கள். அருள் மிகுத்ததொரு வடிவாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தில் சாதிக்கிறார். அருள் வடிவு, அருள் மிகுத்த வடிவு, அருள் மிகுத்ததொரு வடிவு அப்படின்னு மூணு. அருள் வடிவு வைகுண்டத்தில் இருக்கும் பரமாத்மா, அருள் மிகுத்த வடிவு ராமகிருஷ்ணாதி விபவ அவதாரங்கள், அருள் மிகுத்ததொரு வடிவு அப்படின்னா அபினவமான தசாவதாரமா இருக்கக்கூடிய ஆழ்வார்கள். அந்த அவதாரத்துல பரமாத்மா சாட்சாத் பேயாழ்வாரா அவதாரம் பண்ணா. இவருக்கு மூத்தவர் பூரத்தாழ்வார், அவருக்கு மூத்தவர் பொய்கை ஆழ்வார். இந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும். பெருமாள் திருக்கோவிலூர்ல இவா மூணு பேரையும் ஒன்னா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அதுலதான் வர்றது கதையெல்லாம் தெரியும் நமக்கு. ஒருவர் உறங்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நாலாவதா ஒருத்தர் அங்க இருக்கான்றது தெரிஞ்சுட்டு வழக்கேத்தி பார்க்கலாம் இருட்டுல. முதல்ல ஒருத்தர் வழக்கேத்துறார், வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழி யானடிக்கே சூட்டினேன் சொன்மாலை, இடராழி நீங்குவே என்று அப்படின்னு பொய்கையாழ்வார் முதல்ல வழக்கேத்தி பார்க்கிறார். எப்படின்னா உலகத்தையே அகலாக ஆக்கி, சமுத்திர ஜலத்தை நெய்யாக்கி, சூரியனோட ஒளிப்பிழம்பையே அகல்ல வச்சு ஏத்த வழக்கேத்தி பார்க்கிறார். பெரிய வெளிச்சம் வருது. ஆனா கூட வந்தது யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் நாலாவதா நிக்கிறானே அவன் யாருன்னு தெரியல. உடனே பூதத்தாழ்வார் பார்க்கிறார், அவர் நான் வழக்கே ஏத்துற அப்படின்றார். அன்பே தகலியாக ஆர்வமே ஆ நெய்யாக, இன்புருகு சிந்தை இடு திரியா, நண்புருகி நாணத் சுடர் விளக்கேற்றினேன், நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தேன். பக்தியே அகலாயிட்டு உற்சாகம் அப்படின்ற நெய்யிட்டு, சுவாத்மானுபவத்தையே திரியாயிட்டு, ஞான சுடர் வச்சு அவர் அந்த வழக்கை ஏத்துறார். இப்படியெல்லாம் வழக்கேத்தன உடனேவே மூணாவது ஆழ்வார் பேய் ஆழ்வார் வழக்கேத்தல. இவர் வழக்கு ஏத்தன உடனேவே அங்க பெருமாள் பிரத்யட்சம் ஆயிட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், சிறுக்கிளரும் புன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன்பால் இன்று அப்படின்னு பெருமாள் அந்த இடத்துல பிரத்யட்சமான உடனே இவர் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டார் இவர். இந்த பாசுரத்துல அதனாலேயே ஸ்பஷ்டமா இந்த பாசுரத்துல பேயாழ்வாரை எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. இவருடைய பாசுரங்கள்ல பார்த்தால் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார். முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்து கதவை தாளிட்டார் அந்த ரேடியில, பின்னாடியே பூதத்தாழ்வார் கதவை திறந்தார். பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கதவு திறந்தார். முதல்ல பொய்கை ஆழ்வார் தாளிட்டுக் கொண்டார், அப்புறம் பூதத்தாழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் கதவு திறந்தார், அப்புறம் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கதவு திறந்தார். பேயாழ்வார் உள்ள வந்து கதவை தாளிட்டுக் கொண்டார். அதுக்கு பின்னாடி யாருமே கதவை தட்டவே இல்லை, யாருக்கும் கதவை திறக்க வேண்டிய ஒரு அவகாசமும் கிடைக்கல. கதவை தான் திறக்கலையே, வாயை தரக்கூடாதான்னு கேட்கிற அளவுலயோ. அதே மாதிரி இங்க மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதார் அப்படின்னு ஏதாவது வாயையாவது தரக்கூடாதான்னு கேட்டால் ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு. நாற்ற துழாய்முடி நாராயணன், இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யானொருத்தேன், பொன்தோய் வரை மார்பில் பூந்துழாய். இல்லையா, திருத்துழாவுடைய பெருமையை இந்த ஆழ்வாரும் சாதிக்கிறார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான், மலரால் தனத்துள்ளான் தண்டுழாய் மார்பன். சரி, கும்பகர்ணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடைய என. கும்பகர்ணன் அப்படின்ற ஒரு சப்தத்தை பிரித்தால் கும்ப அப்படின்னா கலசம்னு அர்த்தம், கரணம் அப்படின்னா காரணம்னு அர்த்தம். கலசத்தையே தம் பிறப்புக்கு காரணமாக கொண்டவர் அப்படின்னு யார் அப்படின்னா அகஸ்திய முனிவர். அகஸ்தியருக்கு கும்ப சம்பவகானே பேரு. அகஸ்தியர் தமிழ் மொழியை நன்றாக கற்றவர், தமிழ் மொழிக்குனே இலக்கணங்கள்லாம் வகுத்தவர். அகஸ்தியரே தோத்து ஓடக்கூடிய அளவுக்கு நாப்புலமை பெற்றவர், தமிழ் புலமை மிகுந்தவர் திருமலைசி ஆழ்வார். அப்படி அகஸ்தியர் உம்மிடத்துல தோத்து போய், அகஸ்தியர் தோத்து தன்னிடத்தில் இருந்த உயர்ந்த வஸ்துக்களான தமிழ் பெருமைய உமக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு பாடுற அளவுக்கு இவர் பாடுறா. இந்த இடத்துல நாச்சியார் சொல்றார், இவருடைய பாசுரங்கள்ல அவ்வளவு இனிமை. அதாவது ஆழ்வார் திருமலைசி ஆழ்வார், திருமலைசி ஆழ்வாருக்கு ஆச்சாரியன் பேயாழ்வார். தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, தோற்றம் திருமலைசி ஆழ்வாருடைய ஒரு தமிழ் புலமை. இந்த இவருடைய பேயாழ்வாருடைய ஒரு தமிழ் புலமை, இதெல்லாம் இங்க பேசப்படுறது. இவருடைய பேர்னா பேயாழ்வார்னு பேரு. பேயாழ்வார் அப்படின்னு இருக்கிறபடினால எல்லாரும் பயப்பட போறா. நீ வந்து தேற்றமாய் வந்து திறவேலோ ரம்பாவாய், பேய் மாதிரி வரவேண்டாம், தேற்றமாய் வந்து திற அப்படி. அதனால சரசுக்கு யோக்கியமாக நீ வந்து இதை திறக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் ஸ்பஷ்டமாவே சொல்றா. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மறுபடியும் 11வது பாசுரம் தாசன்.